சங்கமலம் சிரிக்குது, சங்கமத்தை நினைக்குது. கூ கூ என கூவும் குயில் சின்ன சின்ன சந்தத்தில் அந்திப்போர் நடத்தும் சங்கமலம் சிரிக்குது, சங்கமத்தை நினைக்குது. நித்தம் இதழ் தேடும் நாணம் எனும் நோய் வருமோ? எல்லை தனை தாண்டாது பிள்ளை என தாளாட்டு காமன் கணையே வல் என காவல் மீற தூண்டுது. செங்கமலம் சிரிக்குது, சங்கமத்தை நினைக்குது. செங்கமலம் சிரிக்குது, சங்கமத்தை நினைக்குது. சந்தத்தில் அந்திப்போர் நடத்தும் செங்கமலம் சிரிக்குது, சங்கமத்தை நினைக்குது. செங்கமலம் சிரிக்குது, சங்கமத்தை நினைக்குது.